ஸ்ரீமன்னூதன ரங்கநாதேத்ராடப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூதன லக்ஷ்மணாரித்ரா சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீ வாசேந்திர கடாக்ஷ சந்தர சுதா லக்ஷ்யாத்ம யோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதன வாகதீசயமினம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்ய வாகீஷ யோகீந்திர ஹயாஸ்ய பரசேவினம் பிரம்மதந்திர ஸ்வதந்திராரியம் பஜாம ஸ்வாத்ம சம்பதம் யசவாக்விருத்திபர்யந்தாயதிராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். சுதர்சனாஷ்டகத்தில் நாம் இன்று மூன்றாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ஸ்புட்டதட்டி ஜால பிஞ்சரா பிருதுதரஜ்வால பஞ்சரா பரிகத பிரஜ்ன விக்ரஹா பட்டுதர பிரஜ்ஞ துர்க்ரஹா பிரகரண கிராம மண்டிதா பரிஜனத்ராண பண்டிதா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா. வளைவாய் முஷலம் அப்படின்ற உலக்கை என்று சொல்லக்கூடிய ஆயுத விஷயங்களை பற்றி இங்கே சாதிக்கின்றார். ஸ்புட்ட தட்டிஜால பிஞ்சரா என்பதாக, ஸ்புட்ட தட்டிஜால பிஞ்சரா நிலையோடு இருக்கக்கூடியதான கூட்டம், அதுவும் மின்னல் போன்ற ஒரு பொன்மயமான ஒரு ரூபத்தை உடையவர். பிருத்து மிகப்பெரியதுன்னு அர்த்தம். பிருத்து தரம் அதுலயும் மிகப்பெரியது. பிருத்துன்னா பெரியது, பிருத்து தரம்னா மிகப்பெரியது. பிருத்து ஜுவால பஞ்சரா, அக்னி ஜுவாலையாக இருக்கக்கூடிய கூட்டத்தை உடையவர். பரிகத பிரத்ன விக்ரஹா, யந்திரத்துல இந்த வாசுதேவர் முதலான சிரேஷ்டமான ரூபங்களை உடையவர். பட்டுதர பிரஜ்ஞ விக்ரஹா, ஞானிகள் அந்த மகா வித்வான்களால கூட, நன்றாக கற்று உணர்ந்தவர்களால கூட அறிய முடியாததான பெருமையை உடையவர். பிரகரண கிராம மண்டித, ஆயுத கூட்டங்கள் அதனுடைய யந்திர ஆவரணங்கள் இவைகள் எல்லாவற்றையும் உடையவர். பரிஜனத்திரான பண்டித, ஆசிரித்தர்களை பரிபாலனம் செய்யக்கூடியதில் சாமர்த்தியம் மிக்கவர். அப்படிப்பட்ட உபாசகருக்கு சுபத்தை கொடுக்கக்கூடியவரானும், விஜயலட்சுமியினுடைய பார்வைக்கு இலக்காக இருக்கக்கூடியவரும், ஜெயலட்சுமி பிரதானர் அதாவது ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறோம். இப்போ மின்னல் அப்படின்னு சொன்னோம், அதுவும் ஒரு க்ஷணம் தோன்றி மற்றொரு க்ஷணம் மறையக்கூடியது அப்படின்னு இல்லாம, சில சமயங்கள்ல மின்னல் கொஞ்ச நேரம் நீடித்து நிற்கும். ரொம்ப பளபளக்கும் நம்ம பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலை நிற்கக்கூடிய மின்னல் கூட்டங்கள் எப்படி இருக்கும், ஒரே சமயத்துல எல்லாம் வந்தா? அந்த மாதிரியான பொன்மயமான ஒரு சரீரத்தை உடையவர் திருவாழி ஆழ்வார். அக்னி சாதாரணமா எரியல, மிகப்பெரிய ஜுவாலை, அதுவும் கணக்கிலடங்காத ஜுவாலைகள் ஒன்றாக கொழுந்து விட்டு எரிகின்றன. அப்படிப்பட்ட கூட்டத்தோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லப்படுறான். இதுல இது வந்து இந்த ஸ்லோகம் ஏற்கனவே சொன்ன போல முசலத்துக்கு ஸ்லோகம் இது. வளைவாய் முசலம் அப்படின்னு சொல்லப்பட்ட விசேஷணங்கள்லாம் பார்த்தால் சக்கரத்தாழ்வானுக்கு முழுவதும் பொருந்துறா போல இருக்கு. கையிலே ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடியதான எம்பெருமான் நமக்கெல்லாம் ஜெயத்தை கொடுப்பதற்காக இருக்கக்கூடியவன். எப்படியெல்லாம் உருவங்களை எடுத்துக்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் உருவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் சிறந்த புத்தி உடையவர்களால கூட அறிய முடியாத பெருமைகளை எப்படி மகாலட்சுமிக்கு சொல்றோமோ தேவி துவன் மகிமா அவதி நத்வயா ஞாயத்தே நாபி ஹரிணா ஞாயத்தே என்ன ஆழ்வான், அந்த மாதிரி சுதர்சன ஆழ்வானுடைய பெருமைகளை கற்றுணர்ந்தவர்கள் கூட அறிய முடியாத அளவிற்கு பெருமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்தினால. நாளைக்கு பார்க்கலாம். தன்யவாதங்கள்.